ഇതിരാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. വിശുദ്ധ വിജ്ഞാന ഘനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണ ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. കലയേ സത്തം കരുണാജലധിം കരുണാവിഷയം കമലാധിപതേ. കനിവൈരിശഠാരി വചോരസികം കവിതാർക്കിക കേസരി സൂരിഗുരും. സങ്കൽപ്പ സൂര്യോദയത്തിലെ മൂന്നാമത് അങ്കത്തിൽ വിവേകൻ സുമതിക്ക് ഏർപ്പെട്ട സന്ദേഹങ്ങളെല്ലാം പോക്കടിച്ച് ഒരു തെളിവ് ഏർപ്പെടുത്തും വിഷയത്തെ നാം പാർത്തു കൊണ്ടിരിക്കോം. വിവേകനുടേ വാർത്തകളിലേ സുമതി ചൊല്ലറ മുക്തിം പ്രേക്ഷത്തെ ഹസ്തം ഹസ്തമധ്യ നിഹിതാം മോഹേ സത്യേവ എന്നതാണ്. என்னுடைய கலக்கெல்லாம் இப்ப போயிட்டு உள்ளங்கையில இருக்கக்கூடிய கனி போலே முக்தின்றத நான் இப்போ பாக்குறேன் என்பதாக சொல்லுகின்றார். இந்த அங்கத்துல முக்கியமான விஷயமே எம்பெருமானை அடைவதற்கு வழியாக சொல்லப்படும் யோகம், பக்தி யோகம், அதை பத்தி தான் சொல்லுகின்றார். அதுல பக்தி யோகத்துல பண்ணச்சு எப்படிப்பட்ட பக்தி யோகம் என்ன பண்ணும் என்பதாக சொன்ன யோகத்துக்கு விஷயமாக இருக்கணும். உபாசனம் பண்றோம்னாக்க எதனா ஒரு ஒன்ன குறிச்சுதான பண்ணணும். அது சுபாசிரயமாக இருந்துட்டு இருக்கிறேன் எம்பெருமானுடைய திவ்யோங்கள விக்கிரகத்தை குறிச்சு அதை நினைச்சு உபாசனம் பண்ணணும். எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம், எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இவைகளெல்லாம் நினைச்சிட்டு நம்ம உபாசனம் பண்ணலாம் தெரிவிச்சு. இப்படி யார் உபாசனம் பண்றவளாக இருந்திருக்காளோ அவள்லாம் இந்த சம்சார சாகரத்தை ஒரு மாட்டு குழம்பு அடியே எப்படி சுலபமா நாம தாங்கி தாண்டிடுறோமோ அந்த மாதிரி சுலபமா தாண்டிடுவான்ற வரைக்கும் நாம விவேக்கன் சொன்ன விஷயத்த பார்த்தோம். இப்ப சுமதி கேட்கிறா, தாபி பிதாமக பிரமுகே மகாயோகிஜனே வாசனா தாபித விஷய ரச படிஷ மோஹிதே நிஷாகர கிரகண கௌதூக சப்ரதார்த்த கரஸ்ய பாலிஷஸ்யைவ கதம் புனஹ கஷ்யாபி மோட்சோ பவேதிதி விகலிதாசம் மே மானசம். இவ்வளவு தூரம் நேற்று சொல்லிட்டேன், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. விகலிதா சம்சம் சம்ரீடிதமே வேதி வெட்கப்பட்டுதான் நான் கேட்கிறேன். நான் வெட்கப்படுறதுக்கு என்ன இருந்துருக்கு அவளா கேட்கலாம் இல்லையோ? இதுக்கு மேல இப்ப என்ன வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்குன்னா, தன்னுடைய பயத்தெல்லாம் சொன்ன உடனே அதுக்கெல்லாம் ஒரு பயம்லாம் போக்கடிக்கும்படியாக ஒரு தெளிவான விஷயத்த இது வரைக்கும் விவேகன் சொல்லியிருக்கு. இதுக்கு மேலையும் ஒரு சந்தேகம் சொல்லியிருந்தாக்கா அதை சொல்றது இவளுக்கே வெட்கம். ஆனா அந்த சந்தேகம் வரதான வரது, என்ன சந்தேகம் அப்படின்னு பார்க்கணும். நாம்பெல்லாம் இருந்துட்டு இருக்கோம், நமக்கெல்லாம் ஞான சங்கோச்சம் இருக்கு. அதாவது எல்லாவற்றையும் அறியக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கர்மானுகுணமாக புண்ணிய பாப ரூப கர்மானுகுணமாக ஞானத்துக்கு விரிவோ சுருக்கமோ ஏற்பட்டிருக்கு. இதுதான் நம்மள்கிட்ட ஏற்பட்டிருக்கிற ஒரு விஷயம். சரி, நம்மளை காட்டிலும் தேவர்கள்லாம் சிறந்தவர்கள், எல்லா தேவர்களை காட்டிலும் பிரம்மா ரொம்ப சிறந்தவர். ஆனா அப்பேற்பட்ட பெரிய யோகியாக என்ன எத்தனையோ நாள் தபஸ் பண்ணிருந்தாக்காதான் இப்படிப்பட்ட பிரம்ம பதவியை அடைந்திருக்க முடியும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்ட பெரிய யோகியா இருக்கிற பிரம்மா கூட இன்னும் இந்த சம்சாரத்துக்குள்ளேயேதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அதுலயும் பாருங்க, அந்த பிதாமக பிரமுகி மகாயோகி ஜனே வாசனா தாபித விஷய ரச படிஷ மோகிதே என்ன. இப்ப யோகிகளாக இருந்தாலும் ஜன்மாந்தர வாசனை இருந்துருக்க, அந்த பூர்வ வாசனை, அந்த பூர்வ வாசனை அந்த விஷய ருச்சியை ஏற்படுத்துறது. நமக்கு அல்பமா இருந்துருக்கும், நமக்கே தெரியுது. உபன்யாசம் கேட்கிறோம், கேட்கிற வரைக்கும் நல்லா இருந்துருக்கு, பரவாயில்லன்னு தோன்றது. இது முடிஞ்ச உடனே நாம பண்றோம் அடுத்தது அப்படின்னா, இத்தனை நாளா என்ன பழகின்றமோ, எந்த விஷயத்துல ஒரு ஈடுபாடோடு இருந்தமோ, அதே விஷயத்துல தான் புத்தி போறது. இது முடிஞ்ச பிற்பாடு. ஆகையால நமக்கு இப்படி இருக்க மாதிரி, இது நமக்கு இப்போ மகாயோகிகளாக இருந்துருக்கிற பிரம்மா முதலானவர்களுக்கு எல்லாமும் இதே மாதிரிதான் அவளுக்கும் இருந்துருக்கோம். அந்த விஷய வாசனை, விஷய வாசனையே ஒரு தூண்டில் முள் இருக்கும். அந்த தூண்டில் முள்ளல மீனுக்கு அது சாப்பிடறதுக்காக துளி உண்டு மாம்சமோ இல்லைன்னா மண்புழுவோ எதனா வச்சிருப்போம் அந்த முள்ளல. அதை சாப்பிட்றதுக்கோசரம் வரும் மீன், அது அப்படியே அந்த இதுல ஒரு அப்படியே வளைஞ்சு இருக்கும். அதை சாப்பிட்டதுனாக்கா அது வளைஞ்சு அது மாட்டின்றதுனாக்கா அந்த தூண்டில்ல மாட்டின்றோம். அந்த மாதிரி தூண்டில் முள்ளுல இருக்கிற ஒரு மாம்சம் இருக்க, அதாவது மீனை அந்த தூண்டில்ல மாட்டிக்கிறதுக்காக செய்யக்கூடியது இருக்க, அந்த மாதிரி அதுல அதுதான் நம்ம விஷய வாசனைன்றது. அந்த விஷயங்கள்னாலே மோகிச்சுட்டோம். அதோட மோகிச்சதுனால நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவள்லமே அப்படி இருந்துருக்கு. இப்படி இருக்கிற நமக்கு பிரம்மா முதலானவர்கள் எல்லாமே இப்படி தூண்டில் மொழி இருக்கச்சே, நிசாகர கிரண கௌதூக கௌதூக பிரசாரித கரஸ்ய பாலிஷஸ்யேவ கதம் புனக கஷ்யாபி மோட்சா பவேதிதி. இப்போ ஒரு சந்திரன் இருக்கு, சந்திரனை பிடிக்கணும்னு ஒரு குழந்தை கைய நீட்டுறது, கையை நீட்டிண்டே போ, ஏன்னா பிடிச்சிடு பிடிச்சிடு பிடிச்சிட வரேன்னு சொல்லிட்டு சந்திரனா பார்த்துட்டே கையை நீட்டிட்டு போற மாதிரிதான், குழந்தை கை நீட்டிட்டு போற மாதிரிதான் நாம மோட்சத்தை அடையறதுன்றது தோன்றது. ஏன்னா எவ்வளவு பெரிய யோகியா இருக்கிறவாளும் இந்த சம்சாரத்திலேயே அந்த சம்சார வாசனத்தில் வாசனையிலேருந்து மீள முடியாது இருந்துட்டு இருக்கச்சே, நாமெல்லாம் எந்த மட்டும். ஆகையால இது கையை ஒரு குழந்தை கையால சந்திரனை பிடிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரிதான் போல் இருக்கு. இப்படி யாருக்கும் கஷ்யாபி மோட்சா பவேதி கதம் புனக கஷ்யாபி மோட்சா பவேது, எப்படி யாருக்காவது மோட்சம் வரும்ன்றது எப்படின்றது தெரியல. இது எவ்வளவோ தெளிவு ஏற்படுத்தினேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இருந்தா கூட எனக்கு ஒரு வெட்கத்தோட இந்த வார்த்தையை நான் உனக்கு கேட்கறேன் நானே என்பதாக சொல்றேன். அதுக்கு விவேகம் சொல்ற, ஐ பீரு அவதாரித பரமார்த்தாபி கிம்பச்சான மானசேவ கிம் புனகா அப்பி அதிசங்கசே சிறுணு செய்தது என்பதாக சொல்ற. ஐயோ பயந்து நினைக்கிறையே, அவதாரித பரமார்த்தாபி உன்னை பரமார்த்தத்தை நீ நல்லா தெரிஞ்சிருக்க, இருந்தா கூட ஒண்ணுமே தெரியாதவா மாதிரி ஒரு அதிசங்கம் ஏற்படுறது, உனக்கு மீண்டும் மீண்டும் ஒரு சந்தேகம் ஏற்படுறது, இத கேளு என்பதாக சொல்லுகின்றார். சுவாமி தேசிகன் தயாசத்துக்கத்துல ஒரு விஷயத்தை சொல்ற, திவ்யாஹ பாங்கம் திசதி கருணேஷு சத்தேசி காத்மா க்ஷிப்ரம் ப்ராப்தா விஷகிரிபதிம் க்ஷத்ரபந்தாதயஸ்தே விஸ்வாச்சாரியா விதிசிவ முகா ஸ்வாதிகாரோ பருத்தா முனே மாதா ஜடைவ சுதே வத்சலா மாதிருஷே த்வம். அம்மா நீ என்னிடத்துல தயாதேவி பார்த்து சொல்ற சுவாமி, அம்மா என்னிடத்துல ரொம்ப பிரீத்தியோட இருந்துருக்கு, உன்னுடைய பிரீத்தி இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியலையா, அதுலயும் நீ ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு மாதிரியான ஒரு அனுகிரகத்தை நீ பண்ற என்பதாக தயாதேவியை பார்த்து சுவாமி சாதிக்கிறார். நீ ஆச்சாரியனுடைய திருக்கண்களில் போய் குடிக்கொண்டு இருக்கின்ற அந்த ஆச்சாரிய கட்டாட்சம், உன் மூலமாக வரக்கூடிய கட்டாட்சம், அந்த கட்டாட்சம் என்ன பண்றது தெரியுமா, என்ன உடனேயே திருவேங்கடமுடையானுடைய திருவடியை அடையும்படியாக பண்றது. திருவேங்கடமுடையானுடைய திருவடியை அடையிறதுனாக்க மோட்சரூப பலம், பரமானந்த ரூபமாக இருந்திருக்கிற மோட்சரூப பலத்தை எனக்கு கிடைக்கும்படியாக பண்றது. நான் ஒண்ணுமே தெரியாதவன், எனக்கு உடனே கிடைக்கும்படியாக பண்றது. பெரிய யோகிகள் பிரம்மா இந்திரன் ருத்ரன் முதலானவர்கள்லாம், பிரம்மா நாரதருக்கெல்லாம் பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ண, இந்திர பிராணாதிகாரணம்னு ஒரு அதிகரணம், இந்திரன் வந்து வாமதேவ ரிஷிக்கு உபதேசம் பண்ற, எப்படி உபாசனம் பண்ணணும்ன்றத பத்திலாம் உபதேசம் பண்ற, இப்படிலாம் உபதேசம் பண்ணவா இன்னும் அவள்லாம் மோட்சத்துக்கு போய் சேரல, அவ்வளவு விஷயம் தெரிஞ்சின்றவாளே இன்னும் மோட்சத்துக்கு போய் சேரல, ஆனா நாங்களாம் மோட்சத்துக்கு உதரும்படியாக பண்ணிடுறேன். அதான் தயாதேவியனுடைய பெருமை. ஏன் அவள்லாம் இன்னும் மோட்சத்துக்கு போலன்னா, சுவாதிகாரோ பருத்தாம், அவள்லாம் ஆதிகாரிக புருஷாள், அந்த ஆதிகாரிக புருஷாள்லாம் அவ என்ன வேலை இருந்துருக்கோ, எந்த அதிகாரத்துல அவ இருந்துருக்காளோ அது வரைக்கும் முடிச்சுட்டு தான் அவளால கிளம்ப முடியுமே தவிர அது முடிக்காத அவளால கிளம்ப முடியாது. நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எப்ப வேணா எந்த கிளம்பி போயிடலாம். அதோட மாத்திரமில்ல, நாம எப்ப பிரபத்தினால பிரபத்தி நமக்கு சொல்லி கொடுத்ததுனால பிரபத்தினால நம்ம மோட்சத்தை அடையிறோம் என்பதாக சொல்ற. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அழகான எக்ஸாம்பிள். ஒரு அம்மா இருக்கா, அவளுக்கு ரெண்டு மூணு பசங்க இருக்கு. அந்த ரெண்டு மூணு பசங்கள்ல ஒவ்வொரு பையன் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். ஒரு பையன் என்ன பண்ணுவான், நல்ல சமத்து அவன் வந்து எல்லா காரியத்தையும் சொன்ன உடனே செய்யக்கூடியவனாக இருப்பான், யாரும் ஒன்னும் சொல்லுவானா அவனே படிப்பான், அவனே சாப்பிடுவான், எல்லாம் பண்ணுவான். ரெண்டாவது பையன் என்ன பண்ணுவான், இவன் சொன்னா போறோம், தானா எப்படி விளையாட்டா இருப்பான், யாரெல்லாம் சொல்லி படிக்கணும்டா நாளைக்கு வந்து படிடான்னு சொன்னா பண்ணும், சாப்பிட வாடானா சாப்பிட வருவான், சொன்னா செய்யறவனா இருப்பான். மூணாவது பையன் சொன்னாலும் செய்ய மாட்டான், வரவும் வரமாட்டான், இப்படி இருக்கிறவன் மூணாவது பையன். அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லாத போயிட்டு, அந்த உடம்பு சரியில்லாத போயிட்ட உடனே அப்போ அம்மா என்ன பண்ணுவான்னா, மீதி ரெண்டு பசங்களை பத்தி விசாரிக்க மாட்டான். அந்த மூணாவது பையன் இருக்கானே அசிடா இருந்தான ஒரு பையன், அந்த பையன் சாத்தானா, அந்த பையன் ஸ்கூல் போனானான்னு தான் கேட்பாளே தவிர மீதி ரெண்டு பேரை பத்தி விசாரப்பட மாட்டாளா. அந்த தயாதேவி அந்த மாதிரிதான் பண்றாளா, இப்படி பெரிய சத்புருஷாளாக இருந்திருக்கிற பிரம்மா முதலானவர்களை பத்தி விசாரப்படலாம். அவளுக்கு தான் எப்படியோ ஒரு நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரப்போறது. ஆனா குழந்தைய ஒன்னும் தெரியாத அசிடா இருக்கிற பையனாட்ட இருந்திருக்கிற நமக்கு தான் என்ன அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி உடனே அனுகிரகம் பண்றவளாக இருந்திருக்கா என்பதாக சுவாமி தேசிகன் தயாசத்துக்கத்துல சொல்ற. இப்ப இவளுடைய சந்தேகமே என்னன்னு கேட்டா, அவளுக்கு எல்லாமே இன்னும் வரலையே, நமக்கு எங்கேருந்து வரப்போறது. ஒரு விஷயம் இப்படி இருந்துட்டுனாக்கா அவளும் போகலன்னா நாமளும் போறதில்லை, இவ்வளவுதானே. ஆகையால இதுல போய் எங்கேருந்து சொல்றதுன்னு கேக்குறார். அதுக்கு இவர் தான் பதில் சொல்றார். இவ்வளவு தூரம் நான் விவரணமா சொல்லியாச்சு, விவரமா சொல்லியாச்சு, இன்னும் ஒன்னும் தெரியாத மாதிரி நீ சொல்ற என்ன சொல்லி சொல்ற. இப்போ ஒரு விஷயம், அதுக்கு நான் ஒன்னு சொல்றேன் கேளு, இதுக்கப்புறமா உனக்கு இதுக்கப்புறமாவும் உனக்கு எதனா இதுல சந்தேகம் வரதான்னு பாரு அப்படின்னு சொல்லி கேக்குற. அவர் சொல்ற விஷயம் இது, விஷமது பகிஷ்குருவன் தீரோ பகிர் விஷயாத்மகம். பரிமிதர சுவாத்ம பிராப்தி பிரயாச பரங்முக. நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூஹலி ஜகதி பவிதா தெய்வாதே கஷ்டிதே ஜிஹாரித சம்ஸ்ருதி. விஷமது பகிஷ்குருவன் தீரஹா பகிர் விஷயாத்மகம் ஜகதி பவிதா தெய்வ கஷ்டித சம்ஸ்ருதி சொல்லி சொல்றாரு. எப்பெருமானுடைய அனுகிரகத்தினால யாரோ ஒருத்தன் வருவான். நீ நினைக்கிற மாதிரி இந்த மோட்சன்றது யாராலையுமே அடைய முடியாததுன்றது கிடையாது. விஷமது பகிஷ்குருவன் தீரஹா பகிர் விஷயாத்மகம். பகிர் விஷயாத்மகம், பகிர் விஷயம்னு சொல்லச்சு ஐஸ்வர்யாதிகள். இந்த ஐஸ்வர்யம் முதலிகள்லாம் இது விஷமது தேன் மாதிரி அனுபவிக்கிறதுக்கு இனிமையாக இருக்கக்கூடியவைதான், ஆனால் தேன் கலந்ததாக இருந்திருக்கு. அதாவது முழுக்க முழுக்க சுகத்தோட மாத்திரமல்ல துக்கமும் கலந்ததாக இருந்திருக்கு. ஆகையால விஷம் கலந்த தேன் போல இருக்கிற இந்த சம்சாரத்தை தீரனாக இருந்திருக்கிறவன் மொத்தம் பகிஷ்காரம் பண்ணுவான், இது வேண்டாம் என்பதாக ஒரு துணிச்சலோட இருந்திருப்பான். இத புறக்கணிப்பான். இத புறக்கணிச்சுட்டு பரிமிதரச சுவாத்ம பிராப்தி பிரயாச பரங்முக. இது விஷமது துல்லியம், அதாவது துக்கமிஸ்ரமாக இருந்திருக்கிறது இந்த சம்சாரத்தில் இருக்கிறதெல்லாம். ஆனா ஆத்மானுபவம்னு சொல்லக்கூடிய கைவல்யம் இருந்திருக்க அது மது மாத்திரம்தான், தேன் மாத்திரம்தான். ஆனாலும் கூட அதுல ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷம் என்னன்னாக்க அல்பமானது, ரொம்ப குறைவா இருக்கக்கூடியது. இது அல்பஸ்வாத்தியாக. ஆகையால இது இதையும் விட்டுடுவோம் பரிமித். அதுக்கு இந்த அல்பமான ஒரு அனுபவத்திற்காக ஒரு விசேஷத்திற்காக இதுக்கு பண்ற பிரயத்தனம் இருந்திருக்க ரொம்ப அதிகம். பரிமிதரச சுவாத்ம பிராப்தி பிரயாச பரங்முக. இதுக்கும் எத்தனையோ நாள் தபஸ் பண்ணணும். அந்த தபஸ் பண்ணி அதனாலதான் கிடைக்கக்கூடியது ஆத்ம பிராப்தின்றது, ஆத்மானுபவம்ன்றது. அந்த ஆத்மானுபவத்திலையும் இது அல்பமான ரசத்தை உடையதுன்னு சொல்லிட்டு அதையும் திரஸ்காரம் பண்ணிடுவான், அதுவும் வேண்டான்னு இருந்துருவானா, பராங்முகனா இருந்துருவானா. நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூஹலி, நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூஹலி. சிவிகுண்டத்துக்கு போனமான அங்க வரக்கூடியது என்னென்ன ஒரு ஆனந்தம், பிரம்மானந்தம் நமக்கு ஏற்பட போறது, மகானந்தம். அதுக்கு எதான ஒரு இவ்வளவுதான் சொல்லக்கூடியதாக இருக்குமா, அளவிட முடியாததாக இருக்குமா என்று கேட்டோம்னா அளவிட முடியாததாக இருந்திருக்கான். என்ன இந்த கைவல்ய அனுபவமும் எவ்வளவு தூரம் புண்ணியம் பண்ணிருக்குமோ அவ்வளவு தூரம் தான் இருக்கும். அந்த புண்ணியானுபவம் தபஸ்னுடைய இது முடிஞ்சிருச்சுனாக்க மறுபடியும் கைவல்யாட்சியா இருந்திருக்கோம் திரும்பி வர வேண்டியதுதான். இதுல சம்பிரதாயங்கள்ல சில அபிப்பிராய விசேஷங்கள்லாம் இருக்கு. சில பேர் சொல்ற ஸ்ரீவைகுண்டத்துல கைவல்யாப்தியெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டு அங்க போய் ஒரு மூலையில பெருமாளை சேவிக்காத ஆத்மானுபவம் பண்ணிட்டு உட்காந்து இருக்கான்னு சொல்லி சொல்ற. சுவாமி தேசிகனுடைய திருவள்ளம் அப்படி இல்லை. என்ன ஒருத்தனுக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்கோ, அந்த கிடைக்காததுக்கு காரணம் அவருடைய கர்மா போகலன்னு அர்த்தம். கர்மா முழுசா போனாதான் ஸ்ரீவைகுண்டத்துக்கே போக முடியும், அந்த பரிபூர்ண பிரம்மானுபவமே ஏற்படும். இப்போ அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்துக்கு பிரதிபந்தகமாக தடங்களாக ஏதோ ஒரு கர்மா இருந்துருக்கு, அந்த கர்மா கேவல ஆத்மானுபவத்தை மாத்திரம்தான் உண்டு பண்றது என்று சொன்னோமானால், அப்ப ஆத்மா அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்துக்கு தடங்களாக இருந்திருக்கிற ஒரு கர்மா, அந்த கர்மாவும் போனாதான் மோட்சம் வரும்ன்றதுல சந்தேகமே இல்லை. இப்ப இன்னும் அவன் கர்மபத்தனாதான் இருந்துருக்கான், கர்மாவனாலே கட்டுண்டவனாக தான் இருந்துருக்கான்னா, மொத்தம் கர்மாவனாலே கட்டுண்டவனாக இருந்தான்னாக்க அவனுடைய நல்வினைகளுக்கு உண்டான அனுபவம் முடிஞ்சதுன்னாக்க திரும்பி வர வேண்டியதுதான், திரும்பி மோட்சார்த்தமான பிரயத்னத்தை பண்ண வேண்டியதுதான். இதுதான் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் கைவல்ய விஷயத்துல. ஆகையால அவர் சொல்ற இது பரிமிதமாக இருந்திருக்கிறது அந்த கைவல்ய அனுபவம், ததபேட்சையா இது அபரிமிதமாக இருந்திருக்கு. ததபேட்சையா உள்ள எல்லாத்தையும் நிர்பாந்திகமாக ஒரு அபரிமிதம் அளவிட முடியாததாக இருந்திருக்கு. மகானந்த பிரம்மானுபூதி குதூகலி பிரம்மானுபவத்தி பூதி, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது பெருமாளை அனுபவிக்கிறதாக இருந்திருக்கிற ஒரு பெரிய மகானந்தம் இருக்க, அந்த மகானந்தத்துல குதூகலியாக இது அடையணும் அடையணும்னு எண்ணம் உடையவர்களாக இருந்திருக்கிறவா, கச்சித்து தெய்வாத்து பவதி பவிதாம் ஜிஹாசித சம்ஸ்கிருதி, இந்த சம்சாரத்துல வெறுப்புடன் இந்த சம்சாரத்தை விட்டுணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கூட இந்த அளவில்லாததாக இருந்துருக்கிற பிரம்மானுபவத்தை அனுபவிக்கணும்ன்றதையும் நினைக்கக்கூடிய யாரோ ஒருத்தன் இந்த லோகத்துல ஏற்படுவான். இப்ப எல்லாரும் இந்த மாதிரி எண்ணத்தோட இருந்தா கூட யாரோ ஒருத்தன் ஏற்படுவான், நீ ஒத்தருமே மோட்சத்துக்கே போமாட்டா, எல்லாரும் சின்ன குழந்தை கையால சந்திரனை பிடிக்கிற மாதிரி தான் நீ மோட்சத்தை பத்தி சொல்றதுன்னு சொல்றதுல இருக்க, அது சரியில்லை, பெருமாளுடைய அனுகிரகத்தினால யாரோ ஒருத்தன் ஏற்படுவான் என்பதாக சொல்ல சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல இதே ஸ்லோகத்துல முமுட்சுத்துவ அதிகாரத்துல சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தையே நிசம்சய கலு படுபிரபி விடபம் ஆரோகத்பிஹி அப்ராப்தானாம் பச்சேளிதானாம் பலானாம் அயதமானஸ்யபி சுகிருத பரிபாக்கேன பாந்தஜனஸ்ய புரதஹ பரிபாதஹ. நாம எதனா சொன்னமானாக்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், அப்பதான் அது நிலைச்சு நிற்கும். வெறும ஒரு ஹைப்பத்தட்டிக்கலா இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படி ஆகும் சொல்லியிருந்தாக்க அது ஒரு விசுவாசம் ஏற்படாது. நம்ம சித்தாந்தம் எம்பெருமானாருடைய சித்தாந்தம் இருக்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு லௌகிகமான ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து இந்த மாதிரி தான் அது ஒன்னு சொல்லுவார். அதே மாதிரி இங்க ஒரு லௌகிக திருஷ்டாந்தத்தை சொல்ற, ஒருத்தனுக்கு மரம் ஏற தெரியும், மரத்தினுடைய உச்சாணி கலையில பெரிய மரமா இருக்கு, அந்த மரத்துல உச்சாணி கலையில பழங்கள்லாம் இருக்கு, இவன் ஏறி அந்த பழத்தை பொறிக்கணும், அந்த மரம் ஏற தெரியும், ஏறி பறிக்கணுமா இருந்தா கூட அது உச்சாணி கலையில இருக்கிறதுனால அந்த இடத்துல ஏறினா மரம் உடஞ்சி போயிடும், நம்ம கீழே விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு பயம் இவனுக்கு. இவனால அந்த பழத்தை பொறிக்க முடியாத விட்டுடுவான். இவனால பொறிக்க முடியாத இருந்துட்டு இருக்கிறவன் ஒருத்தனுக்கு மரமே ஏற தெரியாது, ஒன்னும் தெரியாது, அவன் அசமர்த்தம், பெருமை நொண்டி நொண்டி நடந்துட்டு போயிட்டு இருக்கிறவன். அவன் அந்த மரம் இருக்கிற வழியா போறான், நடந்து போறான், நடந்து போகச்சே மேல இருக்கிற உச்சாங்குழம் கலையில உச்சாணி கலையில இருந்துட்டு இருக்கிற மரத்துல இருக்கிற பழம் நல்லா பழுத்து கீழே விழடுது, வீடு கீழே விழடுது, விழுந்த உடனே அவன் எடுத்து அனுபவிக்கிறான். இப்ப இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, மரையாறு தெரியாது, ஒன்னும் தெரியாது, ஒன்னும் தெரியாட்டா கூட இவனுக்கு பெரிய ஒரு பழம், மீதி பேருக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பழம் இவனுக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரி பகவத் சங்கல்பம் கணக்கு இருந்ததுன்னாக்க, எம்பெருமானுடைய அனுகிரகம் கணக்கு இருந்ததுன்னாக்க, இந்த சம்சாரத்தெல்லாம் விஷமது துல்லியம்னு சொல்லி இதுல இருந்து இருக்கிற விஷயங்கள்லாம் ஈடுபாடு இல்லாமல், அதே மாதிரி ஆத்மானுபவ விஷயத்திலையும் இது பரிமித ரசமாக இருந்திருக்கு, இதுக்காக பிரயாசம் பண்ணுவது வீண்ற ஒரு புத்தியோட கூட பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணணும்னு சொல்லி ஈடுபடுறவ யாரோ ஒருத்தர் இருப்பா. ஆகையால யாருமே யோகம் பண்ண மாட்டா, யாருமே தியானம் பண்ண மாட்டா, ஆகையால எங்கேருந்து மோட்சம் யாருக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்ற. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளு, இதுக்கப்புறமும் உனக்கு தெளிவு வராத போகாது, நான் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன்னு கேக்குற. விவித்ததியதி ஸ்வயம் கிமபி சூரி சேவ்யம் பதம் கிருதஸ்ய யதி நிஷ்கிருதி யதி கரிஷ்யதே நாஹிதம் நிசர்க சுஹ்ருதீஸ்வர யதி ச லக்ஷ்யமன்வீக்ஷதே கிமத்ர பரமுச்யதே கிமிதி நாத்மவின்முச்யதே. இந்த இஃப் கிளாஸ் பட் கிளாஸ் எல்லாம் சொல்லுவா, இங்கிலீஷ்ல சொல்லுவா, அந்த மாதிரி சிலதெல்லாம் இங்க இஃப் போட்டு சொல்ல சொல்ற. விவித்ஸ்வயம் கிமபி சூரி சேவ்யம் பதம் கிமபி சூரி சேவ்யம் பதம் கிமபின்னு சொல்ற அத்தியாச்சரியமானது, அதாவது நம்மளுடைய வார்த்தைகளால வர்ணிக்க முடியாததாக இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். சூரி சேவியம் பதம் நித்திய சூரியனாலே அனுபவிக்க கூடியதாக இருந்திருக்கிற ஸ்தானம் ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான நித்திய சூரியெல்லாம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஸ்ரீவைகுண்டம் நமக்கும் வேணும்னு ஒத்த விரும்பினான் ஆனால் விவிச்சதி எதி விவிச்சதி அப்படின்னு அர்த்தம். அப்போ விரும்பினான் ஆளால் ஒண்ணு கிருதஸ்ய எதி நிஷ்கிருதி எதி கரிஷ்யதே நாஹிதம் கிருதஸ்ய ரெண்டாவது இன்னொரு கிளாஸ். முதல்ல ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படணும். அடுத்த விஷயம் என்னன்னா, நாம எத்தனையோ பாப்பங்கள்லாம் பண்ணிருப்போம், அந்த பண்ணின பாப்பங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கிறது. கிருதஸ்ய யதி நிஷ்கிருதி அப்படி பிராயச்சித்தம் பண்ணின்றவனாக ஆனால், அடுத்தது மூணாவது யதி கரிஷ்யதே நாஹிதம் இதுக்கு மேல தப்பே பண்ணாத இருப்பானே ஆனால், பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணணும், இதுக்கப்புறம் தப்பு பண்ணாத இருந்திருக்கு. அகிருத்தியகரண கிருத்தியாகரண என்ன சொல்றோம் இல்லையோ, அவை ரெண்டும் இந்த இடத்துல சொல்ற. நிதர்க சுஹ்ருதீஸ்வரஹா யதி, யதி ஈஸ்வரஹா யதி நிதர்க சுஹ்ருது யதி ச லக்ஷ்யம் அன்வீக்ஷதே. பெருமாள் சுவாபாவிகமாகவே இயல்பாகவே நம்மளிடத்துல கருணை உள்ள படைத்தவராக இருந்திருக்கிறவர். அந்த பெருமாளும் இவனிடத்துல இவனை கட்டாட்சிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அந்த பெருமாளுக்கு ஏற்பட்டு அவருடைய கட்டாட்சமும் கணக்கு நம்ம மேல விழுந்துருத்துனாக்க, ஒருத்த மேல விழுந்துருத்துனாக்க கிமத்ர பரமோச்சதே, இதுக்கு மேல என்ன போகணும், எமிதினாத்மவின்முச்சதே. இப்படி இருக்கிறவன், இப்படி இருக்கிற ஞானி ஏன் மோட்சம் பெறாது போறான் என்பதாக கேக்குற. எல்லாம் எதி எதி எதின்னு போட்டு விஷயங்களை சொல்ற. என்னென்ன எதிய சொல்லிருக்கேன் இதுல இருந்து பார்த்தோம்னாக்க, நமக்கு முன்ன ஒரு ஆசை வேணும், இந்த சம்சாரத்தை விட்டுட்டு பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணணும் என்கிற ஒரு ஆசை இருந்து இருக்கணும். ஆகையில இப்படி ஒரு ஆசை நம்மளிடத்துல இருக்குமே ஆனால் சீவிகம்சத்துக்கு போய் நித்தியசூரிகளோட கூட நாமளும் பெருமாளை சேர்ந்து அனுபவிக்கணும்ன்ற ஒரு ஆசை நம்மளிடத்துல இருக்குமே ஆனால் நாம பண்ண பாப்பங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிருப்போமே ஆனால் இனிமேல் தவறுகள் செய்யாமல் இருப்போமே ஆனால் எம்பெருமானுடைய கட்டாட்சமும் நம்ம விழுமானால் இதுக்கு மேல மோட்சம் வராது இருக்குமா, கட்டாயம் மோட்சம் வரதான் வரும் என்பதாக சொல்ற. சுவாமி வரதராஜ பஞ்சாசத்துல சாதிக்கிற மோட்சம் என்னத்துக்குப்பா, இங்கே இருந்த இங்கே இருந்தா இதை மோட்சம் போனோம்னு போனோம்னு என்னத்துக்கு நீ சொல்லிட்டு இருக்கேன்னு தேவ பெருமாள் தேசிகனை பார்த்து கேட்கிறாராம். எனக்கு ஒண்ணும் பிடிவாதமே இல்ல, சின்ன பசங்க மாதிரி சொல்ற, எனக்கு மோட்சம் ஓணும்னு பிடிவாதம்லாம் இல்ல, ஆனா சிலதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் இங்கேயே கிடைச்சிருத்தோம்னாக்க எனக்கு ஒண்ணும் மோட்சம் போனோம்னு அவசியம் இல்ல, இங்கேயே மோட்சம் மாதிரி நான் இருந்துட்டு போறேன். பசங்க ஊருக்கு போனோம்னு சொல்லுவார், நானும் ஊருக்கு வரேன்னு சொல்லும், ஏன்டா நீ அங்க என்னத்துக்கடா ஊருக்கு வர்றது இங்கே இருண்டா அப்படின்னா அந்த பசங்க சில கண்டிஷன் எல்லாம் போடும், இதெல்லாம் கிடைச்சிருத்தோம்னா நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன் நான் ஊருக்கு போலேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சுவாமி தேசிகனும் தேவ பெருமாள் சில கண்டிஷன் போடுறாரா, என்ன வேணும் அப்படின்னு, கொஞ்சே பிரதீத சிதமாத்மி சமீபத்தேயத்தி பக்தி ரனகா கரிசைலநாதம் எல்லாம் இதே கிளாஸ் தான் அவர் போடுறேன். நான் இங்க இருக்கிறத பத்தி பரவாயில்ல, நான் இங்க இருக்க செய்யும் தொஞ்சே பிரசீதசி, நீ கணக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருந்து என் விஷயத்துல பிரீத்தியோட இருந்து உன்னுடைய கட்டாட்சம் என் மேல விழுமாக இருந்தே ஆனால் நான் உன்னுடைய அருகாமையில இருக்கணும், நான் எங்கேயோ இருந்துட்டு நீ இங்க நிச்சயம் விசேஷ விசேஷமான உற்சவங்கள்லாம் நீ கண்டருள்கின்றாய், அதெல்லாம் நான் சேவிக்கும்படியாக நான் பக்கத்திலேயே இருக்கணும், உன்னுடைய தேவை பெருமாள் திருவடி வாரத்துல தன்னை திருள்ள இருந்துட்டு உன்னை நான் சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். இப்படி கிடைக்குமே ஆனால் என்று சொல்றார். சரி, பெருமாள் என்னிடத்துல கட்டாட்சம், பெருமாளுடைய கட்டாட்சம் என் மேல விழுந்திருக்கு, எனக்கும் அவர் சேவிக்கிறதுக்காக அவருடைய அருகாமையிலேயே ஒரு வாசமும் இருந்திருக்கு, ஆனா அந்த தேவப்பெருமாளிடத்துல பக்தி இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்றது, தன்னை தெருளையே இருந்திருக்கேன், வாசல்ல ஏழற பெருமாளை நான் சேவிக்க முடியாது இருந்திருந்தேன்னா என்ன பண்றது. இன்னைக்கு தவனோத்சவம், இன்னைக்கு விசேஷமான உற்சவம், இன்னைக்கு இந்த தவனோத்சவத்துல காத்தால பெருமாளும் தாயாருமா தோட்டத்துக்கு எழுந்தருடுவா, தோட்டத்திற்கு எழுந்தருளினாள்னாக்க அங்க திருமஞ்சனெல்லாம் திருமஞ்சனெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு சாயங்காலம் பத்தி உலகத்தில் ஆகும் தாயாரும் பெருமாளுமா. ஒரு ஆச்சரியமா இருக்கும் அந்த அஸ்தமிக்கிற வேலையில தாயாரும் பெருமாளும் அந்த மஞ்ச வெயில்ல பத்தி உலகத்தெல்லாம் பெருமாள் திரும்பி ஏழு பேர் தோட்டத்துல இருந்து திரும்பி ஏழு பேர் இதை சேவிக்கிறதுக்கு காண கண்ணாயிரம் வேணும்னு சொல்லணும். இத சுவாமி தேசிகன் ஹம்சம் தேசத்துல சாய்க்கிற ஹம்சத்து தூது விடச்சு நீ போற வேலை சாயங்காலமா இருந்துட்டு இருக்கும்மா, நீ போற வேலையில பெருமாளும் தாயாரும் தோட்டத்துல இவன் ரெண்டு பேரும் பத்தி வளர்த்தல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய கூத்துண்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருப்பாளா. மத்வாசிக்தம் சரசஜமிவ, இந்த தாயார் கை பெருமாள் கை பட்ட உடனே புருஷன் கை பட்ட உடனே ரெண்டுமே தாமரையா தான் இருந்துட்டு இருக்கு. அந்த தாயார் கையில ஒரு வேர்வை ஏற்படும். அந்த வேர்வை எப்படி இருக்கும்னாக்க இந்த தாமரையில இருந்து தேன் கொட்டிட்டு தேன் அதாவது பெருகிட்டுனாக்க கையெல்லாம் ஈரமாயிடுமே, அந்த மாதிரி ஈரமாயிடுமா. ஸ்வைரமஹூமௌ, ஒரு கையால பெருமாள் தாயார் கைய கோத்து போயிறான், இன்னொரு கையில லீலாரவிந்தம் ஒரு தாமர புஷ்பத்தை கையில வச்சு போயிறான். இவா ரெண்டு பேருமா சுத்தி சுத்தி அந்த இடத்துல பத்தி உலகத்தில் ஆயிட்டு இருக்கோம். அப்ப நீயும் போய் அவ ரெண்டு பேரும் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு உன்னுடைய இறக்கையினால என்ன விசிற மாதிரி விசிறிந்து மின்ன போய் விசிறிந்து போனையாக்க உன்னி கிருதார்த்தாக ஆவா என்பதாக சொல்லி அனுப்புகிற அப்ப ஏற்பட்ட உற்சவம் இன்னைய தினம் நடக்கும். இவா ரெண்டு பேரும் போவா இந்த ஹம்ச சந்தேசத்துல ஹம்சம் வந்து எப்படி மின்ன அது தோகை கொண்டு பெருமாளுக்கு விசிற மாதிரி மின்னாடி என்ன பண்ணுவா, ஒரு பட்டு மாதிரி இருக்கும், அந்த பட்டை எடுத்துட்டு இப்படி விசிறிண்டு போவா. இப்படி பெரியவெல்லாம் அனுபவிச்ச ஆச்சரியமான உற்சவம் இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போறது. இதுல சொல்ற இப்ப ஏற்பட்ட உற்சவம் நடந்துட்டு இருக்கு. பாக்கியம் இல்லாதவன் அதே சென்னைத்திரில் இருந்தான்னா கூட வாசல்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தான்னாக்க என்ன பண்றது. வையஸ் அவனிடத்துல பக்தி பெருமாள் பக்தி இல்லைன்னு அர்த்தம். சரி இது மாத்திரம் போறாதான், அகையில பக்தியும் இருக்குமேயானால் உன்னுடைய அடியார் குழாங்களுடன் சேர்க்கும் சேரும்படியான ஒரு பாக்கியமும் கிடைச்சதுன்னாக்கண்டத்துக்கு வரல. சம்சார ஏஷ பகவன் அபவர்க ஏவ, ஏக சம்சாரம் இந்த சம்சாரமே இருந்துருக்கேன், இதுவே மோட்சம்தான், நான் வரலப்பா என்பதாக சொல்றாராம். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஒருத்தன் தியானம் பண்றதுக்கு ஏற்ப பெருமாளிடத்துல ஒரு பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணணும்ன்ற ஒரு பெரிய பேராவல் வேணும். அது இருக்குமே ஆனால் அக்கிருத்தியகரண கிருத்தியாகரணம், இந்த நாம பண்ணின விஷயங்களுக்கெல்லாம் தப்புகளுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிருக்கணும், இனிமேல் தப்பு பண்ணாமல் இருக்கணும். பகவத் கட்டாயமும் நம்ம விஷயத்துல இருந்துருத்தோம்னாக்க யாரு தான் மோட்சம் போகாத இருந்துருப்பா, யாருக்குதான் அந்த தியானம் யோகம் சித்திக்காத போகும் என்பதாக விவேகன் வாயிலாக சுவாமி நமக்கு அறிவுறுத்துகிறார். விவிச்சதியம் கிமபி சூரி சேவியம் பதம் கிருதஸ்ய கிருதஸ்ய யதி நிஷ்கிருதி யதி கரிஷ்யதே நாஹிதம் நிசர்க சுஹ்ருதீஸ்வரே யதிச்சல்லக்ஷமன்வீக்ஷதே கிமத்ர பரமுச்சதே கிமிதி ஆத்ம விமுச்சதே. சுமதி சொல்ற இதுக்கு மேல ரொம்ப அழகானது. நாத்த யஜேவன் துவயா தத்தஹஸ்தா சம்சார சாகரம் அதிலங்கதே புருஷஹ தத்து கதம் தவ தஹன பிரஜ்வலித பார்ஸ்வ யுகல தாரூதரகத இவ கீட்டா சாரமேய கண பரிகத இவ சாரங்க சமீரணாந்தோளன தோலாயமான போதோதரகத்தை இவன் சாயத்ரிக சார்த்தகம் சாயாத்ரிக சார்த்தகம் மகா பிரவாக மத்திய நிரோத சம்பந்தன இவன் ஜம்புகம் விஷதர பரிகிரகீத கிரக கூர்ணமான ஹ்ரத ஜீவ குடும்பிஜனகம் விகடதர பங்க சம்பிரம சங்குபித கங்கா தட வேபமான சம்ஹனன இவ சாட்சி மண்டலகம் ராகவ சர நிகர நிகர க்ஷோபித ரத்னாகர மத்தியஸ்தித இவ மத்ய சங்காதகம் சாத்வத கிரகீதோ பவதி அப்படின்னா. இந்த சம்சாரத்துல இருக்கிறவாள்லாம் எப்படியெல்லாம் பயப்படுறா என்பதை சொல்லி சொல்ற. ஒரு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஏழு விஷயங்களை சொல்றாரு இந்த இடத்துல. இது சுமதி சொல்றதாக இருந்திருக்க. இதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. விவேகம் ஏற்பட்டுனாக்க அந்த விவேகத்தினால நல்லதுதான் நடக்கும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இந்த விவேகம் வரதுதான் கஷ்டம். அதுதான் இந்த இடத்துல சொல்ற விவேகனுடைய சகாயம். நான் உனக்கு உபகாரம் பண்றேன்னு சொல்லி விவேகன் கைய நீட்டு வர்ற அந்த விவேகனுடைய கைய பிடிச்சிண்டாச்சு. அப்படி பிடிச்சிருந்த பிற்பாடும் கூட இந்த சம்சார இந்த ஜீவன் வந்து இந்த விவேகம் வந்துடுத்துனாலே சம்சாரத்தை தாண்டிடலாம்னு கணக்கு சொன்னமானாக்க, ஆனா இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இந்த சம்சாரத்துல படுற கஷ்டம் இருக்க அத பார்த்து சொல்ற இப்படிப்பட்ட கஷ்டம் எல்லாம் வருமா என்று கேட்கற. என்ன மாதிரி கஷ்டம் வரப்போறது சொல்லி சொல்ற. தவதகன பிரஜ்வலித பார்ஸ்வயுகல தாரூதரகத இவ கீட்டகா என்பதாக சொல்ற. அதாவது ஒரு மரம், மரத்துல ரெண்டு பக்கத்திலயும் நெருப்பு எரியுது. அந்த ரெண்டு பேருக்கும் நெருப்பு எரியச்சு அது நடுவுல ஒரு பூச்சி, இந்த மரத்திலேயே சிலதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அந்த பூச்சி மாட்டின்னு இருக்குனாக்க அந்த மாட்டின்ற பூச்சிய பூச்சி இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது. அந்த மாதிரி இந்த சம்சாரத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கிறவா தவிக்கிறான். இப்படி விவேகம் ஏற்பட்டுனாக்க இந்த எப்படி இவன் வந்து ஒரு ரெண்டு பக்கமும் எரியிற நெருப்புக்கு நடுவுல இருந்திருக்கிறதாக இருந்திருக்கிற ஒரு சன்னிவேசத்துல இருக்கிற பூச்சி மாதிரி இவன் எப்படி தவிப்பான். ஒண்ணு சாரமேய கண பரிமித இவ சாரங்ககா. இந்த ஓனாய் கூட்டத்து நடுவுல மான் மாட்டிண்டு தடுமாறுற மாதிரி ஓனாய் மானை அடிச்சு சாப்பிடும். அது மான் முன்னே ஒன்னா இருந்ததுனாக்க இன்னொரு ஓனாய் தெரிந்து வரத்துக்குள்ள அது ஓடி போயிடும். ஆனா எல்லா பக்கத்துலயும் ஓனாய் நாய் கூட்டம், எல்லா பக்கமும் நாய் இருக்கு. அது நடுவுல மான் மாட்டிட்டு இருக்குன்னா இப்படி போக முடியாது அப்படி போக முடியாது, எந்த பக்கமும் போக முடியாத ஒரு சன்னிவேசம். அந்த மாதிரிதான் இந்த சம்சாரத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கும். இது ஒண்ணு. இது மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் நாலாவது மூணாவது எக்ஸாம்பிள். சமீரணாந்தோளன டோலாயமான போதோதரகத்தை இவ சாங்கத்ரிக சார்த்தகா. மொத்தம் படகுல போறான், அதாவது வணிக்கு கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணி நிறைய பணம் எல்லாம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு படகுல ஏறிட்டு போயிட்டு இருக்கான். இந்த படகுல ஏறிட்டு போயிட்டு இருக்கச்சேயே ஒரு பெரிய காத்து அடிக்கிறது. இந்த காத்தடிக்கச்சு இந்த கப்பலே அசைஞ்சு அசையறது, இந்த கப்பலையே கவுந்து போயிடும் போல இருந்துருக்கு. சமீரணாந்தோழன டோலாயமான போதோதர கத இவ சாங்கத்திரிக சாஸ்தகா என்பதாக சொல்றாரு. இதுல போய் ஒருத்த மாட்டின்ண்டு ஒரு வணிக வணிகன் போய் அதுல பார்த்து மாட்டின்ட்டு அது மாதிரி அதுல மாட்டின்ட்டு இருக்க மாதிரி அவன் அவஸ்தப்படுற மாதிரி இந்த சம்சாரத்துக்குள்ள நாம விளையாடிட்டு இருக்கோம். அடுத்தது மவா மகாப்பிரவாக மத்திய நிரோத சம்பிராந்த நயன இவ ஜம்புகா அப்படின்னா ஒரு காட்டாறு இருந்துருக்கு. காட்டாறு நடுவுல ஒரு குள்ளநெறி மாட்டின்ட்டு இருக்கு. அந்த குள்ளநெறி இப்படி வந்துட்டே இருக்கு. அந்த வந்துட்டே இருக்கு. அங்க வெள்ளம் வந்துருக்கு. அந்த வெள்ளம் வந்த உடனே இத்தால இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல. அவ்வளவு வேகமா காட்டாறுல வெள்ளம் வரும். அந்த வெள்ளத்துல மாட்டின்ட்டு இருக்கு குள்ளநெறி இப்படி அப்படியும் எப்படி பார்க்கணும்னு இருக்குமோ, இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமான்னு இப்படியும் அப்படியுமா எப்படி பார்த்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய சம்சாரத்துல வழிநின்று இருக்கவாளுடைய நிலை. மவா மகாப்பிரவாக மத்திய நிரோத சம்பிராந்த நயனைவ ஜம்புகா, அது கண்ணு எப்படிதான் இருக்கும்னு பார்க்கணும். அதனுடைய துடிக்கும் கண்ணு இப்படி போறது அப்படி போறதான்னு நாலு பக்கமும் சொல்லு சொல்லு பார்த்துட்டு இருக்குமா, அது அந்த மாதிரி இருக்கு. விஷதர பரிகிரகீத கிரகூர்ணமான ஹிருத ஈவ குடும்பி ஜனகா, என்ன பாம்போடு ஒரு கூரையிலே பயிற்றார் போலே என்பதாக சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சாதிக்கின்றார். அதே எக்ஸாம்பிள் தான் இங்க. ராத்திரி ஒரு வீட்டுல படுத்துட்டு தூங்குறோம், தூங்கிட்டே இருக்குச்சு, ஏந்து பாக்குறோம், பாக்கச்சே மேல பாக்குறோம், மேல பார்த்தோம்னா ஒரு நல்ல பாம்பு. சரி, இந்த இந்த சம்சாரத்தை விட்டு வெளில வந்துள்ள இந்த கூரை கூரை வீடை விட்டு வெளியில வந்துள்ளாக்க வெளியில கதவு பூட்டிருக்கு, பாம்பு கடிக்கல ஒன்னும் பண்ணல, பாம்பு மேல இருந்துருக்குது, இவனால இதை விட்டு வெளியில போக முடியாது. இப்ப பாம்பு இவனுமா ராத்திரி மொத்தம் இருக்கணும்னாக்க அவனுடைய நிலை எப்படி இருக்கும்ன்றது ஒரு யோசனை பண்ணி பார்க்க. அதே மாதிரிதான் நான் இந்த சம்சாரத்துல இருந்துருக்கிறதுன்றது தான் அழகா சொல்றாரு சுவாமி. விஷதர பரிகிரகீத கிரகூர்ணமான ஹிருதய இவ குடும்பிஜனகா, இந்த குடும்பிஜனனுடைய ஹிருதயம் எப்படி இருந்துருக்கும். ஒரு பாம்பு ஒரு மூலையில பாம்பு இருந்துருக்கு, நீ பாட்டுக்கு இங்க படுத்துட்டு இருப்பா, அது பாம்பு பாட்டுக்கு அங்க இருக்கட்டும் சொன்னாக்கா இவனால நிம்மதியா இருக்க முடியுமா? நிச்சயம் இருக்க முடியாது. விகட்டதர பங்க சம்பிரம சங்குபித கங்கா தட்ட வேபமான சம்மான இவ சாக்கி மண்டலஹா, இந்த இடத்துல கங்கா ஜலம் பிரவாகம் கிருக்கெடுத்து போறது. இந்த ஓரத்துல நிறைய மரங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த மரங்கள்லாம் இந்த பிரவாகம் போச்சுன்னாக்க இந்த மரத்துல இருக்கிற மண்ணெல்லாம் அரிச்சு அரிச்சுடும். இந்த மண்ணெல்லாம் பிரவாகத்தோட போயிடும். பிரவாகத்தோட போயிடுத்துனாக்க வெறும் வேறு தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய பிரவாகம் வந்ததுன்னாக்க அடுத்தது அது வேற எல்லாம் போச்சுன்னா எல்லாம் போச்சுன்னா தமான்னு சாஞ்சு போயிடும் மரம். அந்த மாதிரிதான் நம்மளுக்கு இருக்கும். விகட்டதர பங்க சம்பிரம சம்ஷுபித கங்கா தட வேப்பமான சம்ஹனன இவ சாகி மண்டலஹா, சாகி மண்டலம், சாகி மண்டலம்ன்றது சாகின்னு கலைகள் கலைகளோட சூழ்ந்திருந்திருக்கிறதாக இருந்திருக்கிற மரம். அந்த மரம் கங்கையா தங்கரையில பெரிய வெள்ளம் வந்துடுத்துனாக்க எந்த க்ஷணம் விழுமோ விழுமோ விழுமோ கங்கையிலே, அதுவும் விழுந்து அடிச்சுட்டு போகுமோ அடிச்சுட்டு போகுமோன்ற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்திதி. ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி. ராகவ சரணிகர க்ஷோபித ரத்னாகர மத்தியஸ்தித இவ மத்ய சங்காத்தக. இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு திருஷ்டாந்தம், கடைசியில ஒரு அழகான ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்ற. சீதா பிராட்டியை அடைவதற்காக ராமபிரான் சேது பந்தனம் பண்ற. அந்த சேது பந்தனம் பண்ணச்சே நலன் தான் சேது கட்டி கொடுக்கறான் விஸ்வகர்மாவனுடைய பிள்ளை. சேது கட்டினா கூட எங்க இருக்கிற மலைகளையும் மரங்களையும் கல்களையும் எல்லாத்தையும் இந்த வானரங்கள்லாம் கொண்டு வந்து துப்பு துப்பு துப்பு துப்புன்னு இந்த சமுத்திரத்துல போடுறது. இந்த வானரங்கள்லாம் போடச்சே ஒவ்வொரு வாட்டியும் இதெல்லாம் போடச்சே அதுக்கு ரத்னாகரம்னு பேர் அந்த சமுத்திரத்துக்கு. அந்த ரத்னாகரத்துல அங்க போடச்சு ஒவ்வொரு வாட்டி போடச்சையும் அதுல மீன் எல்லாம் இருந்துட்டு இருக்கும். எவ்வளவு மீன் இருக்கும், இந்த ஜலஜந்துக்கள்லாம் எவ்வளவு இருந்துட்டு இருக்கும். ஒன்னொன்னு போடச்சு இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, இது தம்மேல விழுந்துருமா அந்த மேல விழுந்துருமான்னுட்டு அதெல்லாம் அப்படியே ஒரு குழப்பத்தோட இப்படி அப்படியே பயந்துட்டு கிடக்கும். அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கிறவன் பயந்துட்டு இருந்துட்டு இருக்கான, இது எப்படி நடக்கிறது? இது திருமங்கையாழ்வார் பாசுரம். அப்படியே திருமங்கையாழ்வார் பாசுரத்துல சம்சாரத்துல இருக்கிறதுக்கு எப்படின்றத, சம்சார அனுபவம் எப்படி இருக்குன்றத ஆழ்வார் எப்படி சாச்சிருக்காரோ அப்படியே இந்த இடத்துல சங்கல்ப சூரியோதயத்துல பார்த்திருக்க. ஆழ்வார் பாசுரங்களுடைய அனுபவம் முழுசா அனுபவிக்கிறதுக்கு இப்ப சமயம் இல்லாததுனால அடுத்த வாரத்துல இந்த ஆழ்வார் பாசுரங்களையும் நாம சேவிப்போம். இந்த இடத்துல இது மாதிரி ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து நாம எப்படி சம்சாரத்துல, அதாவது விவேகம் வந்துடுச்சு நமக்கு, விவேகம் வந்த பிற்பாடும் நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்றத சொல்ற. எஜேவம் துவயாதத்தஹஸ்தா சம்சார சாகர அதிலங்கதே புருஷா சாகரம் அதிலங்கதே புருஷான். நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகத்தினால நமக்கெல்லாம் நல்ல விவேகம் வந்திருக்கு. என்ன போரும், இனிமேல் இந்த ஜென்மெல்லாம் நமக்கு வாண்டாம். ஆச்சாரியனிடத்துல சமாசிரயணம் பண்ணிட்டு, ஆச்சாரியனிடத்துல பரதமர்ப்பணம் பண்ணிட்டு நாம இனிமேல் இந்த ஜென்மாவோட போறோம். இனிமே ஜென்மா இல்லாத எம்பெருமான அனுபவிக்கணும்ன்ற ஒரு பெரிய விவேகம் நமக்கு வந்திருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த விவேகம் இருந்தா கூட இந்த சம்சாரத்தை விட்டு எப்படி போறதுன்னு தெரியாத முழிச்சுட்டு இருக்கோம் நாம. அந்த முழிச்சுட்டு இருக்கிறதுக்கு எத்தனை திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கார் பாருங்க. இதுதான் சுவாமியினுடைய விஷயம். இருபாடெறி கொள்ளி விவேகம் வந்துட்டு நாளைக்கு கர்த்தால மோட்சம் போயிடலான்னு போக தோன்றதா நமக்கு? தோணல. அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல, இங்கே அல்ல. இங்க இருக்கிறதாவது சுகமா இருந்துட்டு இருக்க? நிச்சயமா சுகமா இல்ல. இங்க இருக்கிறது நிச்சயமா சுகம் இல்லைன்னு தெரிஞ்சா கூட எங்கேயான போகணும்னா எங்கேயும் போக முடியல. இப்படிப்பட்ட நம்மளுடைய ஸ்திதி இது. நம்ம ஒரு மாநாட்டம், ஓனாய் கூட்டத்தின் நடுவுல ஒரு மாட்டின்ற ஒரு மாநாட்டமும் இருபாடு கொள்ளியாட்டமும் இப்படி எல்லாம் நாம தவிச்சுட்டு இருக்கோன்றது இருக்க. இந்த 10 எக்ஸாம்பிளும் நமக்காக சொல்ற வார்த்தை. இது அப்படியே சொல்ற விவேக என்ன, நமக்கும் சம்சயம் ஏற்படுறதும் இல்லையோ. ஆச்சாரிய அனுகிரகம் காலட்சேபம் பண்ணிருக்கிறதுனால தெரிஞ்சு போறது, நாளையில இருந்து ஒன்னும் வாழணும் சொன்னா யாரும் போறதுக்கு விரும்பல. ஆனா இங்க இருக்கிறது சுகமான இருக்குமா? அதுவும் சுகமாவும் நினைக்கல. இங்கேயும் இல்லாத அங்கேயும் இல்லாத ரெண்டும் கட்டம்தான் நம்ம இருந்துட்டு இருக்குமே. ஆகையால இது எப்படி நடக்கிறது, இதை எப்படி போறதுன்னு தெரியலையே அப்படின்னா பத்ரே பாண்டித்ய விவேகம் சொல்றான். பத்ரே பாண்டித்யம் அப்படி நிர்வித்ய பால்யேன திஷ்டாசி இது மோட்சமானம் அப்படி முக்தமிவ அபிமன்யசே அப்படின்னு விவேகம் சொல்றான். உனக்கு மோட்சம் வரும்னு தான் நான் சொன்னேன். யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல தியானம் பண்றாளோ, எம்பெருமானிட பக்தி யோகம் பண்றாளோ, அவளுக்கெல்லாம் மோட்சம் வரும்னு தான் சொன்னே தவிர இப்பவே முக்தி வந்துருத்துன்னு நீ நினைச்சுக்காத. நீ பாண்டித்யன் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசதி அப்படின்னு சொல்ற, யோகிகள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்ற அனித்யம் நிர்வித்ய பால்யன திஷ்டாசேத் என்பதாக சொல்றது. படிச்சா மாத்திரம் போறாது, எல்லாம் படிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி குழந்தை மாதிரி இருக்கணுமா, இதுதான் படிச்சவாளுடைய அடையாளம்னு சாஸ்திரம் சொல்றது, உபனிஷத்து சொல்றது. ஒண்ணுமே தெரியாத மாதிரினாக்க நம்ம யாரு சொன்னாலும் நல்ல வழி பார்த்துன்னா அவள்ல இருந்து கேட்டுக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட கூட நல்ல புத்தியோட நம்ம இருக்கணும்ன்றது. இப்படி உனக்கு நான் இது வரைக்கும் எவ்வளோ துஷ்பிரயோகங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன், இது மொத்தம் தெரிஞ்சுட்டு உனக்கு நல்ல தெளிவோட நீ இருந்துட்டு இருக்க. அப்படி இருந்தும் கூட இப்பவே இப்ப இனிமேல்தான் இந்த யோகம் சமாதின்னு சொல்றவன், இந்த சமாதின்றது சம்பூர்ணமா நிறைவேறின பிறகுதான் மோட்சம்ன்றது வரப்போறது. இப்பவே மோட்சம் வந்துட்ட மாதிரி நினைச்சுண்டு இந்த சம்சாரத்துலாம் இப்படி எல்லாம் அல்லாடின்னு இருக்குமே கேட்ட கேள்வி இருந்துட்டு இருக்க. இது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயமா உனக்கு தெரியாது இல்ல, நான் சொல்ல வேண்டிய விஷயம்தான் இருக்கு என்பதாக விவேகன் இதுக்கு சமாதானம் சொல்ல போற. இந்த விவேகனுடைய சமாதானத்தை அடுத்த வாரத்துல நாம பார்ப்போம். அதே சமயத்துல ஆழ்வார் பாசுரங்களையும் எப்படி சுவாமி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கார் என்பதையும் அடுத்த வாரத்துல நாம பார்ப்போம். சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினால நமக்கும் கஷ்டித்திகாசித சம்ஸ்கிருதின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு விரக்தி இந்த சம்சாரத்திலேருந்து மீண்டு எம்பெருமான அடையணும்னு ஒரு ஆசை, இது ரெண்டும் ஏற்பட்டு பரிபூர்ண பிரம்மானுபவம் ஏற்படுவதற்கு ஆச்சாரிய கட்டாட்சம் நமக்கு வேணும்னு பிரார்த்தித்துண்டு இன்றைய உபன்யாசம் நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேண்ட குரவே நமஹா.